எவ்வளவு கிடைச்சா, எந்த விஷயம் கிடைச்சா, யார் கையிலேருந்து கிடைச்சா நீங்களும் நானும் திருப்தி அடைவோம். எத்தனையோ தடவை கேட்ட கேள்வி தான், ஆனாலும் கேட்டு முடிக்கும் போது பதில் என்னமோ ஒன்றா தான் இருக்குது. எப்பொழுதுமே எத்தனை பொருள் கிடைச்சாலும் கிடைக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் சத்தியமா? 5 நிமிஷம் வரைக்கும் அந்த சந்தோஷம் தாக்கு பிடிக்குங்கிறது சத்தியமா? 5, 10 ஆகி 15 ஆகி பொழுது விடிஞ்சு அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த முதல் நாள் கிடைச்ச சந்தோஷத்தினுடைய 1% குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு 1% தான் குறைஞ்சதுன்னா பெரிய அவங்க உண்மையாகவே புண்ணியவான்கள். கிடைச்ச 10வது நிமிஷமே ஏதோ காத்து போன பலூன் மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம்லாம் குறைந்து போகிற நபர்களை தான் பார்க்குறோம். பொருள் கிடைச்சா மட்டும் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா, ஊர் பூரா என்ன தான் இருக்கணும் நமக்கு, வீடு வேண்டாம், வாசல்கள் வேண்டாம், பூங்காக்கள் வேண்டாம், பள்ளிக்கூடங்கள் வேண்டாம், மருத்துவமனைகள் வேண்டாம், வெறும் பல் பொருள் அங்காடிகளான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மட்டும் ஊருக்குள்ளே இருந்தால் போதும் இல்லையா? கிடைச்சதெல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கியாச்சு. கண் பார்க்கறது பாதி, ஆசைப்படுறது பாதி, தேவையில்லாமல் ஒன்று போதும் அப்படின்னா 10 வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு சின்ன நூதனமான ஒரு வியாதி, இது எல்லாத்தோடையும் வச்சுட்டு என்ன கிடைச்சா திருப்தி கிடைக்கும்? இல்லை இந்த பொருள் வாங்குங்களேன், 1 கிலோ இது வாங்கினீங்க, 2 கிலோ மன அமைதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த க்யூவில் போய் நம்ம நிற்போமா? எதுக்கு பேர் மன அமைதினு தெரியுமா? மனத்தை அடையாளம் தெரியுமா? இது எதுவுமே இல்லாமல் ஒரு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் கிடைச்சா வரக்கூடிய அது கூடவே நிழல் மாதிரி, கொஞ்ச நேரத்துக்கு உண்மைங்கிற வெளிச்சம் விழும்பொழுது நிழல் காணாமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சின்ன சந்தோஷம் காணாமல் கரைஞ்சு போயிடும். நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். பொருள் வரும்பொழுது பொருளோடு நிறைவும் அமைதியும் வரும் அப்படிங்கக்கூடிய மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வரணும். பொருள் வந்தாலும் போனாலும் மன அமைதியும் நிறைவும் மனதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமே தவிர ஒன்று கொண்டு வந்து கொடுக்க முடியாது. சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை தான் ஞாபகம் வருது. மன்னன் எல்லாம் இருக்கும், அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. மன்னனுக்கு தேவையானது என்னன்னு போய் தேடினீங்க அப்படின்னா, தேவைன்னு ஒன்று தான் தேவையாக இருக்குன்னு சொல்வீங்களே தவிர அந்த அளவுக்கு எல்லாம் நிறைந்த சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கையை வச்சு சுட்டி காமிக்க முடியாத, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஏதோ குறை ஒன்று மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இந்த மனசுக்குள்ளே குறை ஓடுதா இல்லை ஓடணுமேனு மன்னன் நினைச்சதுனால அப்படி ஒன்று கற்பனை பண்ணிட்டுருக்காரான்னு தெரியாது. தன்னுடைய பூங்கால நந்தவனத்தில் சந்தோஷமாக சுற்றி வரணும் அப்படின்னு போகிறாரு. பார்த்தா இவருடைய குறைகள் எதுவுமே இல்லாமல் கலகலப்பாக சிரிச்சுட்டு தனக்கு தானே பாடிட்டு வர. நம்மெல்லாம் எத்தனை நாள் ஆச்சு வேலை செய்யும்போது முணுகின்னு பாட்டு முணுகின நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு காலம் இருந்தது. விசில் பண்ணிகிட்டே பண்ணணும், அப்படியே வேலை செஞ்சவங்கெல்லாம் உண்டு. வண்டி ஓட்டுறவராக இருக்கலாம், டிராக்டர் ஓட்டுறவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொஞ்சம் மனதில் உல்லாசம் வந்தது அப்படின்னா நமக்கு நாமளே ஒரு பாட்டை முணங்கிக்கும். அதெல்லாம் கரைஞ்சு காணாமல் போன நாட்கள் இது. சந்தோஷமாக அவருடைய ஒரு வேலைக்காரன் பாடிட்டுருக்கான். பாடிட்டு ஏதோ செடிகளுக்கெல்லாம் ஏதோ பார்த்துட்டு பொருளெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அந்த செடிகளுக்கு உரங்கள்லாம் செய்துருக்கான். மன்னனுக்கு ஆச்சரியம் மட்டும் இல்லை, அதிர்ச்சியும். இவ்வளோ பெரிய மன்னனான எனக்கு கிடைக்காத இந்த சந்தோஷம் இவருக்கு எப்படி கிடைத்தது? வா, நேரம் வந்தாச்சு, கூப்பிடு மந்திரியை. கூப்பிட்டாச்சு. மந்திரி ஓடி வந்து, மன்னா என்ன உங்களுடைய கவலை? மந்திரிக்கு ஒரு நிம்மதி, என்னென்ன ஏதோ ஒரு கவலை கிடச்சிருச்சு, இனி அதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா? கவலையே இல்லாமல் இருக்கிற மனிதன் தானே பெரிய பிரச்சனை. என்னென்னு இல்லை, என்னுடைய சந்தோஷத்தெல்லாம் விட தெளிவான ஒரு 100% உண்மையான சந்தோஷத்தோடு எனக்கு ஒரு தொழிலாளி ஒருத்தன் இருக்கிறான். யார்? தோட்டக்காரன். சந்தோஷமாக பாடி ஆடிட்டு உட்காந்துட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு வேலையை பண்ணுறான். நான் வந்ததும் தெரில, போனதும் தெரில. மந்திரி சொல்கிறார், ஓ அப்படியா, இந்த 99% ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தில் அவன் அங்கத்தினர் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். மன்னனுக்கு ஒன்றுமே புரியல. நான் அங்கத்தினா? ஐயோ, நீங்கள் அங்கத்தினர், நீங்கள்லாம் நிரந்தர அங்கத்தினர், நான் ஆயுள் அங்கத்தினர். நம்ம எல்லாருமே இந்த 99% அங்கத்தினர்கள். நாம்பெல்லாம் என்னையே அது அநியாயமாக இருக்கு, எனக்கே தெரியாமல் ஒரு சங்கத்தில் நான் அங்கத்தினர். ஆமாம், நீங்கள் ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க மன்னா. என்ன? 99 தங்க காசுகளை ஒரு பையில போடுங்க, போட்டுட்டு கொண்டு போய் அவன் வாழக்கூடிய அந்த குடிசை இருக்கு இல்லையா, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தானே தோட்டத்தில் பாடிட்டே அவன் தோட்ட வேலை செய்வான். வீட்டு வாசலில் போட்டுட்டு வந்துடுங்க, 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆச்சு, மந்திரி இவ்வளோ நல்ல ஒரு உபதேசம் கொடுத்துருக்காரு, கொண்டு போயாச்சு, போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் சந்தோஷமாக நம்ம கதையினுடைய கதாநாயகனான அந்த தோட்டக்காரர் வராரு. பார்த்தா கால் தட்டி அவர் குமிஞ்சு கூட பார்க்கல, இங்கே இங்கெல்லாம் கல் இருக்காதுன்னு பார்க்குறாரு. ஒரு பண முடிப்பு திறந்து பார்க்குறாரு, 99 தங்க காசுகள். ஒரு தடவை என்றாரு 99, மீண்டும் என்றாரு 99. மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்கிறது? 99 தான் வருது. குழந்தைகளை கூப்பிட்டு என்ன சொல்கிறது? 99. புரியவே இல்லை அவருக்கு. கொடுத்தா 100 காசு கொடுக்கணும், அது என்ன 99? அவ்வளோவே தான். அதுக்கப்புறம் எப்படி 99? வழியில் எங்கேயாவது விழுந்திருக்குமோ, இல்லை மன்னன் போட்டு வைக்கும்போது அதை கணக்கெடுத்த நபர் ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாரோ, இல்லை 99 100 நினச்சிருப்பாரோ, அவ்வளோதான். வாய்க்குள்ள இருந்த பாட்டை காணும், சந்தோஷத்தை காணும், நெத்தி எல்லாம் புருவம் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சாச்சு, குரலாம் தளர ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அவர் வாயிலேருந்து வரவே இல்லை. அவருடைய வாழ்க்கை பூரா இன்னொரு தங்க காசை கொண்டு வந்து சேர்த்து இது எப்படி 100 மாத்துறதுன்னு அந்த நிமிஷம் வரைக்கும் 99 தங்க காசை கண்ணால் கூட பார்க்காத அந்த நபருக்கு 100 பதிலாக 99 கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த ஒத்த காசு பின்னால் தான் மனசு போச்சே தவிர நேற்று வரைக்கும் கிடைக்காத செல்வம் இன்றைக்கி கிடைச்சிதுன்னு அவருக்கு தோணவே இல்லை. அவ்வளோதான், நிரந்தரமாக 99% சொல்லக்கூடிய விழுக்காடுகள் அந்த சங்கத்தின் நிரந்தர ஆயுட்கால ஒரு அங்கத்தினராக அந்த பாவம் நேற்று வரைக்கும் வாயால் பாடு பாடிக்கிட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு முணங்கிட்டு இருந்த அந்த தோட்டக்காரர் அங்கத்தினராயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? நாம் எல்லாரும் இந்த 99 விழுக்காடு சங்கத்தின் நிரந்தர அங்கத்தினர்கள். அப்படின்னா என்ன? கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி ஒரு நாளும் சந்தோஷம் சொன்னதில்லை. இந்த மொபைல் வாங்கி 10 நாளைக்குள்ளே இன்னொருத்தர் கையில் நேற்று வந்த மொபைல் இருந்ததா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நமக்கு அன்றாட ஆடைக்கு நன்றி இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுதே அப்படிங்கிறது இல்லை. புன்னகைகளை தொலைக்கிறதுக்கு பொருட்கள் வந்தால் போதும். வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வந்தால் அந்த நிமிடத்திற்கு அப்புறம் அந்த புன்னகையை நம்மளை விட்டு போயிடும். புன்னகையையும் சந்தோஷத்தையும் நம்மளுடைய மன அமைதியும் எடுக்கிறதுக்காக பொருட்களை உள்ளே கொண்டு வரும்பொழுது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே இல்லாமல் நீண்ட மருத்துவ உதவியெல்லாம் இல்லாமல் 40 வயது மட்டுமே வாழ்ந்துட்டு போன ஒரு கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம். அரிசியை குத்தி பொடைச்சி நேமி எல்லாம் பண்ணி ஒருவேளை மட்டுமே சாப்பாடு சாப்பிட்டு அரிசி சாப்பாடு மற்றதெல்லாம் வெறும் ஏதோ கூழோ கொஞ்சியோ கொடுத்த நபர்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்டலாம் இருந்தது நாகரீகம் என்ற பெயரில், வளர்ச்சி என்ற பெயரில், முன்னேற்றம் என்ற பெயரில் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பொருட்கள் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டோம். பொருளை எடுத்தால் சோகம் வரும், பொருள் பழையதாகி போனால் சோகம் வரும் அப்படின்னு வந்துட்டோம். அப்படின்னா வெறும் பல்பொருள் அங்காடிகளாக வாழ்க்கையை மாற்றிட்டோம். இனி திரும்பி வரலாம். பொருளில் இல்லை சந்தோஷம், ஏதோ ஒரு பொருளை பார்த்தபோது என் ஞாபகம் வந்தது, உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஒரு நிமிஷம் யோசித்தேன், இந்த மாதம் கையில் காசு இருக்குன்னு தோணலை ஆனாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பனாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ சகோதரனாகவோ தாய் தகப்பனாகவோ இருந்தால் கையை பிடிச்சிட்டு ஒரு நன்றி சொல்லுங்கள். அந்த பொருள் எனக்கு வேணுமோ வேண்டாமோ தெரியாது, ஆனால் அதை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அன்போடு அதை வந்து பகிர்ந்து நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். பொருட்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையும் மன அமைதியும் தூக்கி மனிதர்கள் மேலே வச்சோன்னு வைங்க, மனசும் உலகமும் பல்பொருள் அங்காடிகளாக இருக்காது, அன்றாடம் சந்தோஷமாக திருப்தியாக வாழக்கூடிய கோவில்களாக இருக்கும். முயற்சி செய்யலாம் தானே? நன்றி, வணக்கம்.